శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్య నమవుక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. ஆழ்வானுடைய அதிமானுஷஸ்தவத்தில் இன்றைய தினம் 31 ஆழ்வானுடைய சீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் 31 ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். யஸ்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அன்னேஷு ஜந்துஷு சதைவ விஜாயமானஹ த்வம் நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நிதே சயிதீதஸ்தைஹி. அற்புதமான ஸ்லோகம். இங்க வேதாந்த விஷயங்களை ஆழ்வான் எம்பெருமானிடத்தில் அனுபவிக்கின்ற, இதற்கு முன் ஸ்லோகத்தில் சொல்லச்சு, கௌதஸ்குதாக ஸ்திரகுதர்க்க வசேன கேசித்து சத்யாம் ஸ்ருதௌச்ச பதிராக த்வயி தன் மகிம்னா என்று சாதித்தார். எம்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய பல ஸ்ருதிகள், வேத வாக்கியங்கள் உள்ளன, புராணங்கள் உள்ளன, புராண வாக்கியங்கள் உள்ளன, ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் உள்ளன, இப்படி பலவிதமான பிரமாணங்கள் இருந்தும் கூட சில பேர் இந்த கௌதஸ்குதாள்னு சொல்லுகின்ற குதர்க்கவாதிகளாக இருந்திருக்கிற சில பேர் மேல மேல என்ன என்ன என்ன ஏன் ஏன் ஏன்னு கேட்டுருக்கவாளாக இருந்திருக்கா. அவளுக்கெல்லாம் இந்த ஸ்ருதிகள்லாம் இருக்கச்சே, ஸ்ருதின்றது அந்த செவி வழியாக அறிய வேண்டியது, ஆகையால இது ஸ்ருதின்ற பேர் வந்திருக்கு. இதுக்கு வேதத்துக்கு பார்த்தோம்னாக்க அது பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரையில வந்தது அவ்வளவுதானே தவிர, பேனாவும் பேப்பரும் வச்சுட்டு ஒத்தரால எழுதினது அல்ல இது. இது அபௌருஷேயம், செவி வழியாக வந்தது. எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம் ஆச்சாரியன் உபதேசம் பண்ண, அதை கேட்டு சிஷ்யர்கள் அனுசந்தானம் பண்ண, அத்தியனம் பண்ண, அது அப்படியே வேதம் தொடர்ந்து வந்துருக்கு ஸ்ருதின்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் கேட்கணும், காது வழியா கேட்டுதானே அத்தியனம் பண்ணணும். இவா செவிடர்களாக இருந்துட்டாள்னாக்கா இவளுக்கு அது காதலியே விழாத போயிடுச்சு அப்படிதான் நினைச்சுக்க வேண்டி இருந்துருக்கு. எத்தனையோ ஸ்ருதிகள்லாம் எம்பெருமானுடைய பரதத்துவத்தை சொல்றபடி இருந்துருக்கச்சு, அவள்லாம் குதர்க்கம் பண்ணிட்டு இருக்காள், இவள்லாம் மாயா அபகத சேத்தகா, மாயையா அபகத சேத்தகான்னு. இந்த மாயன்றதுனால பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்வரஜ்தமஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிராகிருத குணங்கள்னாலே அவருடைய அவர்களுடைய மனசானது இழுக்கப்பட்டதாக இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னோம். இப்பத்த விவரணம் பண்றேர் இந்த ஸ்லோகத்தினால என்ன விஷயம், பெருமாள் எப்படிலாம் இருந்துருக்கு என்பதெல்லாம் பார்க்கணும். இதுல கௌதஸ்குதாளை பத்தி, கௌதஸ்குதாள்னா மேல மேல குதர்க்கம் வாதம் பண்றவர்கள் என்பதாக ஒன்னு. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லச்சே அவர்களுடைய வாதத்தை பத்தி சொல்ற, அவள்லாம் என்ன சொல்றா என்பதை பத்தி சொல்ற. பெருமாள் எப்படிப்பட்டவர், சர்வஜ்ஞர், சர்வசக்தர், சத்தியசங்கல்பர், இப்படிலாம் பல விசேஷ குணங்களோடு எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான், அவரை பார்த்து இவெல்லாம் சொல்லி சொல்ற. அந்த பரம்பிரம்மமானது அதுவேதான் அஜ்ஞமாக ஒன்னும் தெரியாத வஸ்துவாக, ஜடமாக, அல்லது நம்ம மாதிரி கர்மவசியாளாக இப்படி எல்லாம் ஆயிடுத்து என்று அவள்லாம் சொல்லி சொல்றாளாம். அதை பத்தி சொல்லி சொல்ற ஸ்ரீபாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்துல 2வது ஸ்லோகத்துல சாதிச்சிருக்க. முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், இதுவும் ரெண்டாவது ஸ்லோகம் ஆச்சாரிய விஷயமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல பிற மதங்களை சொல்லிட்டு சுமத்தத்தை பத்தி சாதிக்கிறார். பரம் பிரம்மை வாஜ்யம் பிரம பரிகதம் சம்சரதி தது பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்யாஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோ ஏனாபாஸ்தம் சஹி விஜயதே யாமுன முனிஹி என்பதாக வேதாந்த சங்கிரகத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமா முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம ஆழ்வானுடைய அனுபவத்தை விவரிக்கலாம். இங்க சொல்லிச்சு, இது ஆழவந்தார ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. இப்ப இதுக்கு பாஷிகார் காலத்துக்கு முன்ன எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் கூட வேதத்தையே பிரமாணமாக ஒத்துண்டு வேதத்துல என்ன சொல்லணும்னு இருக்கோ அதுக்கு விபரீதமான அர்த்தங்களை சொல்பவர்களாக இருந்திருக்கிற சாங்கர பாஸ்கர யாதவ பிரகாச மதங்களை பிரதானமாக கண்டிக்கிற எம்பெருமானார். இத சொல்லச்சு பரம் பிரம்மை வாஜ்யம் பிரம்மபரிகதம் சம்சரதி தத்து என்றது இங்க சாங்கர மதம். இது என்னன்னாக்க, பிரம்மன்றது நிர்விசேஷம், அதுல எதுவுமே இல்லை, எந்த குணங்களும் எதுவும் கிடையாது. சின்மாத்திரம் சிச்சப்தத்தினால ஞானத்தை சொல்றது. இது பரபிரம்மன்றது ஞானஸ்வரூபமாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. அப்படிப்பட்ட பிரம்மம் ஒண்ணுதான் உண்மையானது, அதுதான் நிஜம். இது ஞானஸ்வரூபமாக இருக்கு, இது ஸ்வயம் பிரகாசமாக இருந்திருக்கு. அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படாமல் அப்படியே தன்னை தானே பிரகாசிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. இதுக்கு ஒரு ஞானம்னு சொல்லச்சு, அதுல குணம் குணி எல்லாம் சொல்லணும் இல்லையோ. குணத்தை உடையது குணி, இப்ப வெண்மைன்றது ஒரு குணம். இந்த குணத்தை உடையது இந்த துணி பால் எல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி சொல்லச்சு இது ஸ்வரூப ஞானம் தான் இருக்கே தவிர, இது தவிர ஞான குணக்கமாக இல்லை. இதை தவிர வேற ஒரு குணம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த பரபிரம்மே அஜ்ஞானம் சூழ்கிறது. அந்த பரபிரம்மத்துக்கு அஜ்ஞானம் சூழ்ந்து அந்த மாயையினுடைய சம்பந்தத்தினால நாம் பார்க்கிற வஸ்துக்களாக பரிணமிக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். அதாவது இத்தனை பேராக நாம பார்க்கிறோம், இத்தனை சேத்தனர்கள் அச்சேதனர்கள், இவைகள் அழியக்கூடியவையாகவும் தோன்றக்கூடியவையாகவும் இப்படி எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இது மொத்தம் எதுவுமே உண்மை இல்லை. இது எல்லாம் அந்த பரபிரம்மத்துல கல்பிக்கப்பட்டதான அஜ்ஞானத்தினால ஏற்பட்டது. அஜ்ஞானன்றது மாய, மாயினால ஏற்பட்டதுன்னு ஒரு சிலர் சொல்றான். இவெல்லாம் சாங்கர மதத்தை சார்ந்தவர்கள். பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்யாஸ்பதம் இது. அடுத்தது பாஸ்கர மதத்தை பத்தி சொல்லி சொல்ற. பாஸ்கர மதத்துல சொல்லச்சு என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆகாசம் இருக்கு, ஆகாசம் அது ஒரு ஸ்பேஸ். ஸ்பேஸ் இருக்கச்சு அது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஆகாசம் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய உபாதி, அதாவது பாஸ்கர மதத்தை சொல்லச்சு, பாஸ்கர பிரம்மத்தை நிர்விசேஷமாக சொல்ல, அதுக்கு குணம் உண்டுன்னு சொல்லி சொல்ற. ஆனா அந்த உபாதியோட சேர்ந்து அந்த பிரம்மம் ஒன்னே பலவாக தோன்றுகிறதுன்னு சொல்ற. இப்ப ஆகாசம், ஒரே ஆகாசம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது, ஒரே ஆகாசம் தான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பேஸ் சொல்லச்சு அத கிரகாகாசம்னு சொல்லி சொல்றோம். ஒரு சொம்பு உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அத கட்டாகாசம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த கிரகாகாசம், மடாகாசம், கட்டாகாசம் என்றெல்லாம் ஒரே ஆகாசத்துக்கு பல பல பெயரிட்டு அழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா, அது சார்ந்திருக்கிற இடம், அது கண்டிஷனல் கண்டிஷன் உபாதின்னு சொல்லி சொல்றது. அந்த கிரகத்துக்குள்ள இருந்தாக்கா அது அந்த இடத்துல அந்த கிரகமே இல்லாத போயிடுத்து, வீடே இல்லாத போயிடுத்துன்னா ஒரே ஆகாசமா தான் இருக்க போறது. இந்த கிரகத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்துல கடாகாசம்னு ஒரு சொம்ப ஒண்ணு வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பேஸ ஒண்ணு சொல்லி கடாகாசம்னு சொல்றோம். அந்த இடத்து சொம்ப எடுத்துட்டோம்னாக்கா ஒரே கிரகாகாசம் மாத்திரம் தான் இருக்க போறது. இப்படி பலவாக விவகாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது உபாதி. அதான் சொல்ற பரோபாத்யாலீடம், பரோபாத்யாலீடம் பரமாக இருந்திருக்கிற அந்த பிரம்மமே உபாத்யாலீடம் உபாதியினாலே சேர்ந்ததாக இருந்திருக்கு. உபாதி பிரயுக்தமாக அதை சொல்லச்சு புத்தி இந்திரியம் தேகம் இப்படி சத்தியமான உபாதியோட சேர்றதுனால இது ஜீவனாக மாறி பிரமிச்சு இங்க ஜென்ம மரணாதி துக்கங்கள்லாம் அடையிறது என்று பாஸ்கரர் சொல்ற. யாதவ பிரகாசர் சொல்றது என்னன்னா அசுபஸ்யாஸ்பதம் என்பதாக சொல்ற. இது மூணாவது மதம். அதாவது பிரம்மமே சித்து அச்சித்து ஈஸ்வரன் என மூணாக பரிணமிக்கிறது. இப்போ இத்த காட்டிலும் இப்ப எல்லாம் ஒண்ணுதான், ஒன்னா இருந்த ஒன்னா இருக்கிறது, ஒன்னா இருக்கிற வஸ்துக்கள்லயே கூட பேத புத்தியை ஏற்படுத்தி பிரமிக்க பண்றது. இது பிரம்மமே சித்தாகவும் அச்சித்தாகவும் பரிணிக்கிற முடியினால சித்துக்கு இருக்கக்கூடிய அபுருஷார்த்தங்கள்லாம், அதாவது அதுல வரக்கூடிய அசுபத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு இந்த பிரம்மம்னு சொல்லி சொல்றான். அதாவது இந்த பிரம்மத்துல சூக்ஷ்மமான விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். பிரம்மன்றது ஒண்ணுதான், அது ரொம்ப எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. அந்த பிரம்மத்தினுடைய ஒரு ஏகதேசம் ஒரு பகுதி இருக்க அந்த பகுதி தான் சேத்தனன் அச்சேத்தனன் ஈஸ்வரனாக ஆறுது. அந்த பிரம்மத்தினுடைய அம்சம்தான். இப்ப இதனால என்ன ஏற்படுறதுனாக்க, இந்த சேத்தனங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் பிரம்மத்துக்கு ஏற்படுறதாகவும் ஆறுது. ஆகையில அசுபஸ்ய ஆஸ்பதமாக பிரம்மம் தான் ஆறுதுன்னு சொல்லி சொல்றோம். இப்படி இந்த இது எல்லாமே மோகனம், உலகத்தார எல்லாரும் மோகிப்பிக்க கூடியதாக இந்த வாதங்கள்லாம் உள்ளன. இந்த வாதங்களை மனசுல நினைச்சுட்டுதான் இங்க ஆழ்வான் சாதிச்ச. இந்த ஸ்ருதி எல்லாம் வியக்தமா சொல்லிருக்கு, பிரசகாத்மானம் பிரேரிதாரன் சமத்வா, தன்னை தனியாகவும் தன்னை நியமிக்கிற ஈஸ்வரன் வேறையாகவும் நாம தியானம் பண்ணணும்னெல்லாம் சொல்லிருக்கு. நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேதானாம் ஏகோ பகவானாம் விததாதி காமானே, நித்தியர்களுக்குள்ள நித்தியராக இருந்திருக்கார் அப்படின்னா நிச்சயமாக இருக்கிற சேத்தனங்களுக்குள்ள அவரும் சேத்தனாக இருந்துண்டு. ஆனா ஏகோ பகுனாம் விததாதி காமானே அவர் ஒத்தர்தான். பகுனாம் நிச்சயமாக இருந்துருக்கிற பல சேத்தனங்களுக்கு அவர்கள் அவரவர்களுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கிறேன்னு எல்லாம் சொல்ற. இப்படி எல்லாம் ஸ்பஷ்டமாக ஸ்ருதிகள்ல சேத்தனம் வேற அச்சேத்தனம் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொல்லிருக்கச்சே கூட இவாள்லாம் அத்தை பத்தி நினைக்கிறது இல்ல. இவாள்லாம் என்ன நினைக்கிறா என்ன கேட்டா, எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணுதான்னாக்க இங்க லோகத்துல பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மத்தினுடைய அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்பட்டது. அதாவது பிரம்மம் மாயை, இது தோற்றம் மொத்தமே மாயைன்னு சில பேர் சொல்றா, சில பேர் சொல்லச்சு என்ன சொல்றா, உபாதி வசத்தினால இந்த கண்டிஷன் எல்லாம் இருக்கிறபடினாலும் வேற வேற சொல்லி சொல்றோம். ஒத்தனையே நாம சொல்றோம், ஆத்துல இருக்கச்சே அப்பா பையன் அப்படின்னு எல்லாம் விவகாரம் இருந்துட்டு இருக்கு. அவனுக்கே ஆபீஸுக்கு போனாக்க அவனுடைய விவகாரம் மேனேஜர் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒத்தனை தான் அவன், அந்த ஒரு ராமனே தான் ஆத்துல இருக்கிட்டே அப்பா பையனா இப்படிலாம் இந்த விவகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்துட்டு இருக்கான். அவனே தான் ஆபீஸுக்கு போனா அவன் மேனேஜரா இருந்துட்டு இருக்கான். மேனேஜர்ன்ற சப்தத்துக்கும் ஸ்டாஃப் என்ற சப்தத்துக்கும் உட்பட்டவனாக இருந்துட்டு இருக்கான். இப்ப இது என்ன அர்த்தம்? இது ரெண்டும் கண்டிஷன். இப்படிப்பட்ட ஒரு இந்த நிலையில இப்படி அந்த நிலையில அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்படி பரபிரம்மன் தான் இந்த ஜீவர்களாக இருக்கிறதாக இது கண்டிஷனல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லணும்னு பாஸ்கரால் சொல்றார். யாதவ பிரகாசெல்லாம் பிரம்மத்தினுடைய அம்சம்னே சொல்லி சொல்றார். இப்படி சொல்றதெல்லாம் இருக்க இது மொத்தமே ஸ்ருதி வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சரியா தெரிஞ்சுக்காததுனால சொல்ற வார்த்தைகள். இதுதான் சத்தியமான விஷயம். அதுதான் இங்க சுவாமி சாதிக்கிறார், ஆழ்வான் சாதிக்கிறார். யத்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அன்னேஷு ஜந்துஷு சதைவ விஜாயமானஹ த்வமித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நிதே சயிதீரிதஸ்தைஹி. ரெண்டாவது பாதியில எம்பெருமானை பத்தி சொல்ற, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றது சம்போதனத்துல சொல்லி சொல்ற. நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்வீகார கல்யாண சத்குண நிதி என்பதாக எம்பெருமானை பார்த்து சொல்ற. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பதமும் சம்போதனம். எம்பெருமானை விளிக்கின்ற ஒரு சப்தம். ஹே நித்திய, நித்திய நிர்மல என்று சொல்லிச்சு. நித்யான்னு சொன்னாலே போறோம். நித்யான்னு சொல்லி சொன்னாக்க எம்பெருமான் நித்தியமாக இருந்திருக்க, எம்பெருமானுக்கு மாறுபாடு இல்லாதவராக இருந்திருக்கவர், எப்பவுமே இருந்திருக்கிறவர், அழிவில்லாதவராக இருந்திருக்கிறவர், எப்படி எல்லாம் சொல்லி சொல்லணும். இப்போ நித்யனானுனேன்னாக்க இப்ப இந்த நிரஞ்சனான்னு சொல்லி அடுத்தது சொல்ற. நித்ய நிர்மலா என்று சொல்லி சொல்ற. நிர்மலான்னு சொல்லச்சு அவரிடத்துல ஹேய குணங்கள் எதுவும் இல்லாதவர், ஹேய பிரச்சனைக்கனாக இருந்திருக்கிறவர். பெருமாள் எப்பொழுதும் இருக்கிறவர், எப்பொழுதுமே ஹேய பிரச்சனைக்கனாகவே இருந்திருக்கிறவர். அப்படியும் ரெண்டு அர்த்தம். நித்ய நிர்மலான்னு சேர்த்தும் சொல்லலாம், நித்யான்னு ஒரு சம்போதனம் ஆக்கிட்டு நிர்மலான்றது இன்னொரு சம்போதனமாகவும் சொல்லி சொல்லலாம், ரெண்டா சொல்லி சொல்லலாம். அமலனாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நேள் மதில் அரங்கத்தம்மான் அமலன் என்று முதல்ல சொல்லி சொல்ற. ஆதிப்பிரான் சொல்லிட்டு அப்புறமா விமலன் சொல்ற, நிமலன் நின்மலன் நீதி இதெல்லாம் சொல்லி சொல்ற. இப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் அந்த இடத்துல முனிவாகன போகத்துல சுவாமி சாதிச்சிருக்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நித்திய சப்தத்துக்கு ஒரு விசேஷம், நிர்மல சப்தத்துக்கு ஒரு விசேஷம். நித்யா என்பதனால சதைக ரூபரூபமாக எல்லாம எப்பவுமே இருக்கிறபடினால எப்பவும் இருந்திருக்கிறதுனால நித்யான்னு சொல்லி சொல்ற. அவர் ஹேய குணங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறபடினால அவரிடத்துல எப்பவுமே தோஷம்ன்றது இல்லாதவராக இருக்கிறபடினால அவர் நிர்மலர் என்றதாக சொல்லப்படுகிறார். நித்ய நிர்மல நிரஞ்சன என்பதாக சொல்றார். நிரஞ்சன நிர்வீகாரன்னு சொல்லச்சு. இப்போ பெருமாள் சேத்தனா சேத்தனன்கள் எல்லாவற்றிலையும் அந்த பிரவேசம், அவைகள் எல்லாவற்றுக்கு உள்ளுக்குள்ளேயும் பெருமாள் இருந்திருக்கு. அந்த பிரவிசன்னு சொல்லி சொல்ற. அப்போ சர்வம் சர்வம் வியாப்ய நாராயண நம்ம லோகத்துல பார்க்கப்படுகின்றது கேட்கப்படுகின்ற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அத்தனை வஸ்துக்களினுடைய உள்ளுக்குள்ளேயும் அந்த உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து இருந்திருக்கிறவர் பெருமாள். இந்த அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னு சொல்லச்சே, அந்தர்வியாப்தின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க பெருமாள் இல்லாத பதார்த்தம் எதுவுமே கிடையாது. பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணாத பதார்த்தம் வஸ்து எதுவுமே கிடையாது. எல்லா வஸ்துக்கள்லையும் பெருமாள் அனுப்பிரவேசிச்சிருக்க. பகிர்வியாப்தி என்னன்னு கேட்டாக்க, வஸ்துக்கள் இல்லாத இடத்துலயும் பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். ஆகையால இப்படி அந்த ஒவ்வொன்னுத்துக்குள்ளயும் இருந்திருக்கச்சே அந்த வஸ்துகதமான தோஷங்களாகவும் அந்த எம்பெருமானுக்கு ஏற்படலாம் இல்லையோ. அப்போ பெருமாளுக்கு இப்போ நம்ம மாதிரி சேதனம் ஜீவராசிக்குள்ள அந்தர்யாமியாக பெருமாள் எழுந்தருள் இருக்கு. இந்த ஜீவனுக்கு சுகதுக்கங்கள்லாம் ஏற்படுறது. இப்படி சுகதுக்கங்கள்லாம் ஏற்படச்சே இதுக்கு உள்ள இருந்திருக்கிற எம்பெருமானுக்கும் சுகதுக்கங்கள்லாம் ஏற்படலாம் இல்லையோ என்று அடுத்த கேள்வி. இப்படி சுகதுக்கங்கள்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனா எம்பெருமான் எல்லாருக்குள்ளயும் இருந்திருக்க, ஆனா சுகதுக்கங்களுக்கெல்லாம் அவரை ஒட்டுறது கிடையாது அந்த சுகதுக்கங்கள்லாம். ஆகையாலதான் நிரஞ்சன என்பதாக சொல்லி சொல்ற நிர்வீகாரஹா என்று அடுத்தது. நிர்வீகாரம்னு சொல்லச்சு விகாரம்னா மாறுபாடு அடையிறது, விகாரம்ன்றது மாறுபாடு அடையிறது, விகாரம்னா மாறுபாடு அடையிறது. அந்த மாறுபாடு அடையிறது என்னன்ன, அச்சேதன வஸ்துக்கள்லாம் அதுக்குள்ள பெருமாள் எழுந்தருள் இருந்தாக்க அச்சேதன வஸ்துக்கள்னால மாறுபாடு, அச்சேதன வஸ்துக்கள்லாம் மாறுபாடு அடையக்கூடியவை தானே. அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கும் மாறுபாடு வருதா என்ன கேட்டேன், பெருமாள் எப்பவுமே மாறுபாடு அடையறதில்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாக்குறோம் விளவிலேன்னு சொக்கா போட்டு போறோம், அந்த விளவிலேன்னு சட்டம் போட்டு போகச்சே ஒரு சேர் வந்து அடிக்கிறது, அதுல ஒரு இடத்துல ஒரு அழுக்கா இருக்கிற ஒரு பிராந்தத்துல நாம போறோம், நம்ம வெள்ள சொக்கா மொத்தம் அழுக்கா போயிடுது. இப்போ இந்த சொக்காய்க்கு மாறுபாடுன்றது ஏற்படுறது இந்த சட்டைக்கு. அந்த மாதிரி ஈஸ்வரன் இந்த அச்சேதன வஸ்துக்களுக்குள்ள ஹேயமான வஸ்துக்களுக்குள்ளயும் இருக்கிறதுனால அவருக்கு சொரூபத்துல ஏதாவது மாறுபாடு ஏற்படுமான்னாக்கா சொரூபத்துல மாறுபாடு ஏற்படாது. சேதனனுக்கு அந்த பிரவிச்சு இருக்கிறதுனால சுவாவத்துல மாறுபாடு ஏற்படுமான்னாக்கா சுவாவத்துல மாறுபாடு ஏற்படாது. சுகதுக்காதிகள் தானே சொன்னோம், அதுலயும் மாறுபாடு ஏற்படாதுன்னு ரெண்டு விஷயத்த சொல்லி சொல்ற. இங்க நிரஞ்சன நிர்வீகார, நிர்வீகாரன்றது சொல்லியாச்சு. கல்யாண சத்குண நிதே என்பதாக சொல்லி சொல்ற கல்யாண சத்குண நிதே, கல்யாணன்றது கல்யாண குணங்களுக்கெல்லாம் நிதியாக இருந்திருக்கின்றது சொல்ற. கல்யாண சத்குண நிதே, இங்க கல்யாண குணம்ன்றது வேற சத்குணம்ன்றது வேற என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த சத்குணமாக இருப்பவை எல்லாமே கல்யாண குணங்கள் தானேன்னு நாம நினைக்கலாம். ஆனா கல்யாணம்னு சொல்றது அதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க பெருமாளை சேவிச்சாலே நம்மளுடைய பாப்பம்லாம் போயிடுமோ, அந்த பெருமாளை அனுசந்தானம் பண்ணமானா பெருமாளை மனசால நினைச்சாலே நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போய் நமக்கு க்ஷேமம் உண்டாகுமோ. இப்ப பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை அனுசந்தானம் பண்றது, பகவத் குணங்களை சொல்றது, பகவத் கதைகளை சேஷ்டிதங்களை அனுசந்தானம் பண்றது, இப்படி எது பண்ணாலும் நமக்கு க்ஷேமம் ஏற்படுவதாக இருக்கிறபடினால கல்யாண என்கிற சப்தத்தினால சொல்லி சொல்ற. சத்குண நிதேன்னு சத்குணம்னு சொல்றது இருக்க சச்சப்தத்தினால எவ்வளவு நாள் அனுபவிச்சாலும் சரி போறோம் பெருமாளை சேவிச்சுட்டு போறோம் ஆத்துக்கு வந்து டிவி பார்ப்போன்ற ஒரு எண்ணம் வராதான், பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கலாம்னு தோன்றதுதான். இப்படிப்பட்ட என்ன மீதி பேரெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒருத்தர் பாக்குறோம், எங்கேயோ சினிமா பாக்குறோம், ஏதோ மீதி ஏதோ வஸ்துக்களை பாக்குறோம், போறோம் பார்த்தாச்சு போறோம் நம்ம வேற காரியத்தை பார்க்கலாம்னு தோணும். ஆனா பெருமாள் விஷயத்துல அனுபவிக்கச்சு போருன்ற எண்ணமே ஏற்படாதபடி அந்த ஒரு குறைவில்லாமல் இருந்துருக்கிறதுக்க அதுதான் சத்குணம்னு சொல்றது. இவைகள் எல்லாவற்றுக்கும் நிதியாக திகழ்பவர் அந்த எம்பெருமான். நித்திய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நிதே. இப்ப இப்படி இருக்கிறவன் நீ என்ன பண்ற அப்படின்னா, உண்மை போய் சில பேர்லாம் சொல்ல சொல்ற, ஸ்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அன்னேஷு ஜந்துஷு சதைவ விஜாயமான. ஒரு ஸ்தாவரம்னு சொல்லி சொல்றது, ஸ்தாவரம் அப்படின்றது மரது செடி கொடியெல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்தாவர சப்தத்தினால சொல்லப்படுகிறது. ஸ்தாவர கீட்டம், கீட்டத்தை பத்தி தெரியும், கீட்டம்னா புழு பூச்சி எல்லாம் கீட்டம்னு சொல்லி சொல்ற. ஸ்தாவர கிருமி, அந்த கிருமின்றது புழு பூச்சிகள்லாம். பதங்கம் பறக்கக்கூடியவை பட்சிகள். மதங்கம்ன்றது யானை, மிருகாதிகளாக இருந்துருக்கு. இப்படி இது மாதிரி இன்னும் அந்நியம் வேறையாக இருக்கிற மனுஷ சரீரம் தேவ சரீரம் இப்படி சரீரங்கள்லாம் ஜந்துஷு இப்படி வேற வேற சுவாவங்கள், ஈஸ்வரனுடைய சுவாவத்தை காட்டிலும் வேறுபட்டதான சுவாவத்தை உடைய ஜந்துக்கள். இந்த யோனி வேற வேற யோனிகள்ல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து கொண்டிருக்கிற இந்த கர்மவசியனாக இருந்திருக்கிற ஜீவனுக்கும் இந்த ஜீவன் எதிரன்னாக்க இதுவேதான் பரமாத்மான்னு சொல்லு. பரமாத்மா இந்த அகர்மவசிய பெருமாள் அகர்மவசியராக இருக்க, அபகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகான்னு சொல்லி சொல்ற. இப்படி வேதம் என்ன ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு, ஈஸ்வரனுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது என்று சொல்லிருக்கு. அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்ம இப்படி எல்லாம் சுத்தி வாக்கியங்களை எடுத்துட்டு இங்க நமக்கு தோற்றம் அளிப்பதாக இருக்கக்கூடியது எல்லாமே இங்க புழு பூச்சி மனுஷன் யானை குதிரை பிராணிகள் பட்சிகள் எல்லாமாக இருக்கக்கூடிய எல்லா ராசிகளும் கூட எல்லாமே ஈஸ்வரன் தான், எல்லாமே பிரம்மன் தான் சொல்லி சொல்ற. அவளுக்கு எங்க போச்சு புத்தி, அவளுக்கு இந்த வித்தியாசமே தெரியலையா, இல்ல இந்த ஸ்ருதி சொன்ன ஸ்ருதிகளுக்கு பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வான் எல்லாம் ஸ்ருதி எல்லாம் சொல்லிருக்கேன், தனித்தனியா சொல்லிருக்கேன், அந்த ஸ்ருதி எல்லாம் அவ காதுல வேளையா அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அஜாயமானஹா பிறப்பே இல்லாதவன் பகுதா விஜாயத்தேன்னு சொல்லி சொல்ற. பகுதா விஜாயத்தைன்னா அவனுடைய சங்கல்பத்தினால பல பிரகாரமாக அவதாரம் பண்ற என்பது, இதெல்லாம் அவ காதுல வேளையா. அப்பகம் நிச்சோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் விருதாதி காமானு அபகத பாத்மா விஜரோ விமிருத்யுகோ விசோகா விஜயிர்சாகாம் நிரவயவும் நிரஞ்சனம் அந்தரியாம் அமிர்தகா. இப்படி எல்லாம் எத்தனையோ ஸ்ருதிகள் அந்த எம்பெருமான சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபடுத்தி காண்பிக்கிறது. அப்படி இருக்கிற ஸ்ருதிகள் மொத்தம் அவ காதுல விழாது போயிட்டா, அவள்லாம் செவிடாளா போயிட்டாள, அகையில இந்த ஸ்ருதிகள்லாம் அவன் காதல விழையில்லையா என்று சொல்லி சொல்றாராம். கரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா கஷராத்மனா வீசதே தேவ ஏகா, ஏகஹா தேவஹா ஈசதே உலகனத்தையும் நியமிக்கிறார் அந்த ஏகஹா தேவஹா ஒரு ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் வேற, நியமிக்கிறவன் வேற, நியமிக்கப்படுபவை வேறன்னு தானே இருந்துருக்கு. இப்படி எல்லாம் இருக்கச்சே இதெல்லாம் அவ காதுல விழாத போயிட்டா அப்படின்றதுதான் இப்ப சொல்ற அர்த்தம். இது ஜந்துஷு சதைவ விஜாயமானஹாம், இப்ப இவரே ஜீவனாக ஓடி ஓடி பல பிறப்பும் பிறக்கிறவராக இருக்கேன்னு பெருமாள் சொல்ல முடியுமா? இப்ப என்னதுன்னா இல்ல, வாஸ்தவமா இவ ஜீவன் வேற பரமாத்மா வேறதான், இதை அவள்லாம் தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்காளு சொல்லி சொல்ற. எல்லாவற்றுக்கும் அந்த பிரவேசம் பண்ணி அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருந்திருக்கார். மதங்க மானுஷபிதா நவிசேஷ கேதுன்னு சொல்லி சொல்ற பெருமாளை பார்த்து சுவாமி தேசிகன் அழகா சொல்லி சொல்ற சிலதெல்லாம். அன்னைக்கு ஒரு யானை ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே ஓடோடி வந்து சிவை குண்டத்தில இருந்து வந்து அவதான் ரட்சணம் பண்ணேன், நான் மனுஷன் நான் கதறேன், உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறதுக்கு யானையா இருந்தாக்கா நீர் அனுகிரகம் பண்ணுவேர், மனுஷனா இருந்தா அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு ஏதனா நியமம் நீர் வச்சிருக்கேரா சென்னு கேக்குற. மாதங்க மானுஷபிதா ந விசேஷ கேதுகு, பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதானே, எனக்கே அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சே அவள்லாம் சொல்லி சொல்றா, தப்பு தப்பா சொல்றா. அவ மொத்த பேரும் இந்த பிரம்மன் தான் மாயினால பலவாக தோன்றது, பிரம்மன் தான் அம்சபூதன தன்னுடைய ஒரு பகுதியாக பல ஜீவன்களாகவும் சேத்தன்களாகவும் அஜயன்களாகவும் தோற்றம் அளிக்கின்றன சில பேர் சொல்றார். உபாதி வசாத்து இந்த இந்திரியங்கள் சரீரன்றது உபாதி, இதுல சார்ந்திருக்கச்சே அவைகளுக்கு ஜீவன் பேரு, சேத்தனம்னு பேரு, அச்சேத்தனம்னு பேரு, சாவரம் ஜெகமன் எல்லாம் பேருன்னு இப்படி எல்லாம் அவள்லாம் சொல்றாள், உன்ன போய் இப்படி சொல்லலாமான்னு ஒரு கேள்வி. இதுல சொல்லச்சே இங்க தாவரங்களுக்கு வரைச்சே மரம் செடி கொடி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அப்படி அவைகளை சொல்றது வாஸ்தவம் தான். இப்ப அச்சேதன வஸ்துக்கள்லயும் ஈஸ்வரன் இருக்கேன்னு சொன்னாமன்னா அச்சேதன வஸ்துன்றது ஞானம் இல்லாத வஸ்து, அதுல எப்படி ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார், நேர் தூணில இருந்து பெருமாள் எழுந்திருந்தார்னு சொல்லி சொல்றோம். இந்த அச்சேதன வஸ்துக்கள்ல சைத்தன்யம் இருக்க, சைத்தன்யம் இல்லாததுனாலதானே அது அச்சேதனம்னு சொல்றது, சேதனம்னா ஞானம், ஞானம் இல்லாததுனாலதானே அச்சேதனம்னு சொல்றது. என்ன சொன்ன ஒரு சூக்மமான விஷயம் இந்த இடத்துல சொல்லி சொல்லணும். ஆழ்வார் பாசுரத்துல வரைச்சு உரகமில்லணையான் கையில் உரை சங்கம் போல் மட வண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியோ நரகநாசனை நாவில் கொண்டழையாத மானிட சாதியர் பருகு நீரும் ஒடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங்கொலோ என்று சொல்ற இந்த பாசுரத்துல சொல்லச்சே அந்த திருக்கோட்டியோருடைய திவ்யதேசத்தை பத்தி விசேஷமா சொல்லி சொல்ற. ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அவருடைய கையில இருக்கக்கூடிய சங்கம் போல விளவிளேன்னு அந்த இடத்துல அந்த திருக்கோட்டியூர் திவ்யதேசத்துல ஹம்சங்கள்லாம் இருந்துட்டு இருக்கான், வருஷ வரிசையா கூட்டம் கூட்டமாக எல்லாம் இருந்துட்டு இருக்கிறான் அந்த இடம். அந்த அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்ததாக இருந்துட்டு இருக்கிற திருக்கோட்டியூர்னு அந்த திவ்யதேசத்தை சொல்லிட்ட. அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் நரக நாசகன், நமக்கு நரகம் ஏற்படாமல் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கு. அந்த எம்பெருமான செவிச்சா போறோம், நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போயிடும், நமக்கு நரகமே சம்பவிக்காது. அப்பேற்பட்ட எம்பெருமானை நாவில் கொண்டு அழையாத அந்த எம்பெருமான நம்ம நாக்கில் வச்சிருந்து அவர் பேரை சொல்லாதவாளாக இருந்திருக்க மானிட ஜாத்தியர் யாரனா இருந்தாள்னாக்க அவ சாப்பிடுற தீர்த்தம், அவ பருகுகின்ற தீர்த்தம், அவ உடுத்துகின்ற உடை எல்லாமே பாவையும் பாவம் செய்தன தாங்களோன்ன அது எல்லாமே பாவம் பண்ணிருக்குதோ என்னமோன்னு சொல்லி சொல்ற. இந்த பாவம் புண்ணியம்ன்றது சேத்தனத்துக்கு சேத்தனனுக்கு தான் வருமே தவிர அச்சேத்தனனுக்கு வராது. இப்போ எம்பெருமான தோத்திரம் பண்ணாதவாளாக இருந்திருக்கிற சில நாஸ்திகளா இருக்காள், அவ சாப்பிடுற தீர்த்தம் என்ன பாவம் பண்ணித்தோ, இது ஒரு ஆஸ்திகாலி குட்சவ திட்டது எஸ்யாண்ணம் தசபூர்வம் தசாபரான்னு வேதாத்தியனம் பண்ணினவாளுடைய வயத்துல நம்மளுடைய அன்னம் நாம அவளுக்கு கணக்கு ஆகாரம் நாம கொடுத்தோமானாக்க பத்து தலைமுறை மின்னும் பின்னும் நம்மள ரட்சணம் பண்றதுதான் அதுவே. இந்த சாதம் எவனோ ஒருத்தன் நாசமா, அதாவது நாஸ்திகனா இருக்கவன், எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாதவனாக இருக்கிறவன் சாப்பிடுற தீர்த்தம் சொல்லச்சே, அந்த தீர்த்தம் எல்லாமே ஐயோ நான் என்ன பாப்பம் பண்ணிருக்கனோ இவன் அருந்தும்படியாக நான் இருக்கணும்னு அந்த தீர்த்தம் நினைக்கிறதான். அவன் உத்தின்னு இருக்கிற சட்டையோ வேஷ்டியோ அதுவும் சொல்றதான், ஐயோ நான் எப்படி இருக்க வேண்டியவன் நானு, எங்க எம்பெருமானுக்கு நான் பட்டு வேட்டியாக நாம பீதாம்பரமாக எம்பெருமான் சாத்திண்டு சேவசாய்க்க வேண்டியது, எல்லாரும் கொண்டாட வேண்டியது போய் இவப்படிப்பட்ட ஒரு நாஸ்திகன் என்ன உறுத்தி நிக்கிறான்னு நான் என்ன பாப்பம் பண்ணணும்னு அந்த கூரை சொல்றதான் ஆடை சொல்றதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும், நான் கூட சில சமயம் நினைச்சுப்பேன், மார்கழி மாசத்துல இந்த மாசத்துல நிச்சயமல்லி இருக்கும், அதாவது நிச்சயம் புஷ்பிக்கிறது, அதுவும் அந்த பிம்மால வேள்ல போய் பெருமாளுக்காக அந்த புஷ்பத்தை பறிக்கச்சு நட்சத்திரம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மல்லி புஷ்பமும், நல்ல ஒரு தடிப்போட இருந்துருக்கும், துளி கூட வாடாத இருந்துருக்கும். அந்த புஷ்பங்களை நாம ஏதோ பொறிக்கிறோம், அவசரத்துக்கு பொறிக்கிறோம். நிறைய புஷ்பங்கள் இருந்ததுன்னாக்க நாம ஒரு கோடையில பொறிக்கிறோம், இந்த பொறிச்ச புஷ்பத்தோட சரியா வந்துடுறோம் நம்ம. அப்ப அந்த மீதி புஷ்பங்கள்லாம் ஏங்குற மாதிரி நமக்கு தோணும், ஐயோ இந்த புஷ்பங்கள்லாம் பாக்கியம் பண்ணிருக்கு, ஆகையில இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு போய் பெருமாள் திருமேனியில சம்பந்தப்படுறது, நாம என்ன பாப்பம் பண்ணிருக்கோமோ, இதே ஆத்துல இவ்வளவு கிட்டக்க நாம புஷ்பிச்சும் கூட நம்மள இவர் பொறிச்சுட்டு போலையேன்னு சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கே தோணும். அந்த புஷ்பங்கள்லாம் ஏங்குற மாதிரி தோணும், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புஷ்பத்தை பறிக்கிறதுக்கு நாம பார்ப்போம். இப்ப இந்த புஷ்பமோ அல்லது நீரோ அல்லது கூரையோ இவைகள்லாம் அச்சேதனமாச்ச, அச்சேதனமான வஸ்துக்களுக்கு போய் நான் பாப்பம் பண்ணிருக்கேன் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அந்த ஒரு எண்ணம் ஏற்படுமான்னு ஒரு கேள்வி. வேதாஸ்தம் கிரகத்துல சொல்லச்சே, லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள் உருவம் பெயர் இவற்றோடு கூடியவையாக இருக்கின்றனவோ எல்லாவற்றிலையும் சைதன்யம் இருக்கு, எல்லாத்திலயும் ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் அந்த அதாவது சில வஸ்துக்கள்ல அந்த சைதன்யத்தினுடைய வெளிப்பாடு இருக்கு, சில வஸ்துக்கள்ல அந்த சைதன்யத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாததுனாலதான் அவற்றுக்கு அச்சேதனம்னு விவகாரம் பண்றோம். எங்கெங்கெல்லாம் சைதன்யத்துக்கு வெளிப்பாடு இருக்கோ அது சேதனம்னு விவகாரம் பண்றோம். இப்போ தபிபாண்டன் விஷயத்துல வரைச்சே அந்த பாண்டத்துக்கும் மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறேன்னா, பாண்டம் அச்சேதனம் தானே, அந்த பாத்திரம் அச்சேதனம் தானே, அதுக்கு போய் மோட்சம் கொடுக்கணுமானா அங்கேயும் சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யம் அனுபூதமாக இருக்கு, வெளிப்பாடு இல்லாததாக இருக்கிறதுனால அதுக்கும் உண்டு, அங்கேயும் அதுக்கும் மோட்சம் கேட்டதுல தப்பு கிடையாது. அகல்ய கல்லா இருந்திருக்கேன், கல்லா இருந்த காலத்துல அந்த கல்லுல சைத்தன்யம் இருக்கு, அந்த சைத்தன்யம் வெளிப்பாடு இல்ல, சைத்தன்யத்துக்கு வெளிப்பாடு இல்லாத ஒரு நிலை ஏதோ பாப விசேஷத்தினால. அந்த மாதிரி சமஸ்த வஸ்துக்களுக்கெல்லாம் எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நாமரூபத்தை உடைத்தானதாக இருக்கின்றனவோ அத்தனை வஸ்துக்கள்லயும் சேதனம்ன்ற சைத்தன்யம் இருக்கு. சிலவற்றில் உத்பூதம் வெளிப்பாடு இருக்கு, சிலவற்றுக்கு வெளிப்பாடு இல்லை. இதுதான் சாரமான விஷயம். வேதாஸ்தங்கிரகத்துல எம்பெருமானார் சாதிக்கிறார். ஆகையால இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த வஸ்துக்களை எல்லாம் போய் இது எம்பெருமான காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற வஸ்துக்களை போய் அறியாமையினால சில பேர் போய் என்ன சொல்றாங்கனாக்க, நீர் தான் அந்த வஸ்துக்களாக இருக்கேன்னு சொல்லி சொல்றாள். அவளுடைய அறியாமையை என்னன்னு சொல்றதுன்னு இவ்வளவு வேதாந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஆழ்வான் அற்புதமாக சாதிக்கிறார். யத்தாவர கிருமி பதங்க மதங்க ஜாதிஷு அன்னேடு ஜந்துஷு சதைவ விஜாயமான த்வம் நித்ய நிர்மல நிரஞ்சன நிர்விகார கல்யாண சத்குண நிதே சைஹின்னு சொல்லச்சு கீழே சொல்லப்பட்ட செவிடர்கள், அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அறியாதவர்களாக இருந்திருக்கிற செவிடர்களாலே இந்த மாதிரி சொல்லப்படுகிறதுகள். உண்மையில பார்த்தோம்னாக்க இத்தனை வஸ்துக்களையும் நேர் நியமிக்கிறவராக இருக்கு, அவை அந்த வஸ்துக்கள் எல்லாமே உம்மாலே நியமிக்கப்படுபவையாக உள்ளன, இதுதான் சத்தியமான விஷயம். அப்படி சர்வ நியந்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்லேருந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.